என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய ஹார்ட் பீட் கோசுமா பும் பும். If you wanna get high with me girl, ride with me girl, die with me girl. என்னோட விரல்கள் உன்னை தொடவே மனம் எங்குதே போதுகிறது. என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய ஹார்ட் பீட் கோசுமா பும் பும். என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய ஹார்ட் பீட் கோசுமா பும் பும் பும் பும் பும். எங்கே ஆடுத்தானே குடிக்கிறேனே Le gusta estar la arriba lo caliente. Tiene calle, tiene mucha mente. No toma ron, toma presidente. Yeah, yeah, yeah, yeah. Así como tú bailas, tú me pones caliente. Pégate mi ma, pero baila de frente. No estoy pa' darte muela, estoy pa' darte diente. Yeah, yeah, yeah, yeah. Vamos a bailar, vamos a sudar. Ven, pégate más. Báilame de frente, báilame de frente. Vamos a bailar, vamos a sudar. Ven, pégate más. Báilame de frente, báilame de frente. என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய ஹார்ட் பீட் கோசுமா பும் பும். என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய ஹார்ட் பீட் கோசுமா பும் பும். என்னமொரு ஜக்கி என்னமொரு ஜீவாஸ் என்னமொரு பெக்குண்டு ஊத்திக்கொண்டு வாடி அடி உந்தன் ஹிப்ஸ் உன்னுடைய லிப்ஸ் என்னுடைய